పిత్రే బ్రహ్మోపదేక్షే మే గురవే దైవతాయ చ కాప్యాయ ప్రాపకాయ నమశ్రీనిధయే నమః శ్రీరంగనాథ గురుపాద సరోజ హంస వేదాంతదేశీయ పదాంబుజ పుంజరాజ శ్రీమద్యతీంద్ర శతవోపదయావలంబం వేదాంత లక్ష్మణ ముని శరణం ప్రపద్యే. நம்ம சம்பிரதாயத்தில் சாட்சாத் சுவாமி என்ற பெயராலேயே அனுபவிக்கப்படக்கூடிய ஆச்சாரிய சார்பூமன் வேதாந்த ராமானுஜ மகாதேசி. பிற்காலத்தில் பல ஆச்சாரியர் இந்த திருநாமத்தை வச்சிருந்தார். வேதாந்த தேசிய ராமானுஜம் ஒன்று, வேதாந்த ராமானுஜம் ரெண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது முதல்ல ஆதி வேதாந்த ராமானுஜ மகாதேசியன் இவர் தான். இந்த சுவாமி திருக்குடந்த தேசியனுக்கு ஆச்சாரியன். இந்த சுவாமி தான் ரகசிய திருசாரத்துக்கு சாராஸ்வாதி என்கிற வியாக்கியானத்தை அருள் செய்தார். அதில் ஒரு பாகம் வரைக்கும் அருள் செய்தார். மேல் பாகத்தை சுவாமி திருக்குடந்த தேசியம் பூர்த்தி பண்ணினார். அதனால உத்தர சாராஸ்வாதி என்று திருக்குடந்த தேசியம் அருள் செய்த பகுதிக்கு பேராச்சு. இது மட்டும் இந்த சுவாமி பண்ணலை. சீதத்துவ சித்தாந்தம் திராட்டியுடைய வைபவத்தை அற்புதமாக எடுத்து காட்டித்தார். அது மட்டுமல்ல, திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் 24,000 படி பகவதுஷமாக அறிவிச்சது. இந்த சுவாமியினுடைய அவதாரத்திலே முக்கியமான நோக்கம் அதுன்னு சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானார் நியமிச்சு திருப்பிரகை பிராமெல்லாம் பகவதுஷம் 16,000 படியாக முதல் முதல் மணிப்பிரவாள புஸ்தமாக அறிவிச்சிருந்த. அது ரொம்ப சுருக்கம், அதேதான் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது நிறைய ஞானம் வேணும், சமஸ்கிருதத்திலே நல்ல பாண்டித்யம் வேணும், தமிழ்லேயும் நல்ல அறிவு வேணும். அவருடைய கம்பீரமான அர்த்தம் சொல்கிற அழகு புரிபடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப ஆழமானது திருவாராயிரப்படி. எம்பெருமானத்தையே கேட்டு அதையே திருப்பி அவர் ஓலைப்படுத்தியிருக்கார். அதை எம்பெருமானார் திருச்செடி சாத்தி அப்ரூவ் பண்ணியிருக்கார். அதான் அந்த வியாக்கியானத்துக்கு ஏற்றம். அதன் பிறகு திருவாய்மொழிக்கு பல வியாக்கியானங்கள் வந்திருக்கின்றன. அந்த வியாக்கியானங்கள் எல்லாருக்கும் ஆக்கரம் சோர்ஸ் மூலம் இதுதான். அதனாலதான் ஆச்சாரியால் திருவாராயிரப்படி ஆக்கரம்னே சொல்வார். பின்னாடி நஞ்சியரின் ஆச்சாரியம் முழுதாயிரப்படி அவர் செய்தார். நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணால ரெண்டு பேர், ஒருத்தர் பெரியமாச்சான் பிள்ளை, அவர் 24,000 படி வியாக்கியானம் பண்ண. ஒரு படின்னா 32 எழுத்து அப்படிங்க ஆகும். 24,000 எழுத்து உள்ள கிரந்தம். அவற்றை கேட்டது அப்படியே எழுதினார். படக்கத்தின் பிள்ளையாக தான் ஈடாயிட்டு. இதற்கு இடையில பெரியமாச்சான் ஸ்ரீகார புத்திரர் அவர்கள் தமிழ் இலக்கண இலக்கிய நோக்கில் வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். அதனால் அவரை உரைகாரர் என்றே குறிப்பிடுவார். 12,000 படியாக பண்ணினார். இது ஒரு ஸ்டேஜ் ஆன பிற்பாடு பிரகாச சுவாமி 18,000 படி அறிவிச்சு. இந்த இத்தனை வியாக்கியானங்கள் வந்தது என்ன ஆயிடுச்சு, திருக்குறை பிரான் பிள்ளாருடைய வியாக்கியானம் என்பது அதுக்குதான் இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். அந்த மூலமே என்னங்கிறது ஏறத்தால் மக்களுக்கு பிடிபடாத எனக்கு வந்து நிறைய கனப்பாடிகள் கிடைக்கிறார். கனம் சொல்லிடுவார், மூலம் சொல்லுனா கொஞ்சம் பெற்றுவார். அப்படிப்பட்ட நிலையை வந்து விட்டுனா கனம் ப்ராமினன்ட் ஆகி அது ஜனங்கள் ஜனநஞ்சகமா இருக்கு. அதனால தான் நாங்களாம் அடிச்சுக்கிறோம். அப்பா மூலம்தான்ப்பா பாராயணம் பண்ணும், அதுதான் பிராயசெல்லாம் விதிச்சிருக்கு, அதுக்கு தான்ப்பா ஏற்றம். கனம் என்பது ஒரு திறமையை காண்பிக்கிறது வந்தது. சந்தியெல்லாம் தெரியாதுக்கு நல்ல பிராக்டிஸ் வந்தது. நீருடியார்த்து வந்தது அப்படின்னு அடிச்சு ரெசிஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னன்னா அந்த மூலத்தின் பிடியில் தான் எல்லாம் நிற்கிறது. கனஞ்சலி இது பண்ணி நம்ம பண்ண முடியுமா திருப்பாரு, இது கூட சூப்பராக பண்ண முடியும். ஆகையினால பிரயோகங்களுக்கு விதிச்சிருக்கு. அதே மாதிரி பகவத் விஷயம்னு வந்திருந்தார். அது எம்பெருமானார் திருச்சி விசாத்தி தன்னுடைய ISO முந்திரியை குத்திட்டு போன திருவாராயிரப்படி தான். அந்த திருவாராயிரப்படியே நன்கு பார்த்து பின்னாடி வியாக்கியானங்கள்லாம் அதுல இருந்தா கிளர்ந்து வந்திருக்கின்றன என்று அந்த திருவாராயிரப்படியே டைரக்டா எடுத்து வியாக்கியானம் பண்ணினார் சாட்சாத் சார். அதாவது ஆட்சியகாரே நினைச்சார், நம்ம மாமாகுமாரன் நாம எதிர்பார்த்தபடி மேதாவியா எழுதிட்டான். காலப்போக்கில் அது எல்லாரும் பிடிபடல போல இருக்கு. அதனால் நாமே அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவோம். இது திருவிழம் பற்றி எம்பெருமான் அவதரித்த அதே சித்திரை திருவாதிரியில் அவதரித்தார் வேதாந்த ராமானுஜ மகாதேசியனாகிய சாட்சாத் சுவாமி. ஏன் அவருக்கு சாட்சாத் சுவாமியின் பெயர்? எம்பெருமானால் புறப்பாடு நடக்கிறது கீதியில் மேல்கோட்டையில். அப்படி ஒரு ஆத்து வாரத்தில் எம்பெருமானால் எழுந்துடுறார். அந்த ஆற்றில் உள்ள பிரசவ வேதனையோட சாட்சாத் சுவாமியுடைய திருத்தாயா இருக்கார். எந்த க்ஷணத்தையும் பிரசவிச்சு அப்போ வாரத்தில் எம்பெருமானால் எழுத்தார். உபகாரம் ஒன்றை கொடுக்குறார். அப்போ பட்டாச்சார் சாச்சார் இங்கே ஒரு சுவாமி, அந்த சாட்சாத் சுவாமி உள்ளேன்ற பொழுது அவதரித்தார். ஆகையினால் அவர் சாட்சாத் சுவாமின்ற பெரிவா கொடுக்கும். அதுக்கேற்றபடி சாட்சாத் சுவாமியாக இருந்து எம்பெருமானார் அந்த பகவத் பிள்ளாருடைய பகவத் விஷயத்தை நமக்கு விளக்கி காட்டுவதற்காக எடுத்த அவதாரம் போல சாட்சாத் சுவாமி. இதெல்லாம் மற்ற வியாக்கியானங்கள் இல்லாத பெரிய விஷயங்கள் சாட்சாத் வியாக்கியானங்கள். சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் இல்லைன்னா சில விஷயங்கள் நாம குழந்தை போயிருக்கோம். உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்ற தாத்துவரை பகவத் வச்சிருக்கிறோம். இப்படி எம்பெருமானுக்கு மறுத்தல் உள்ள மறுத்தல் ஒன்னா அது ஒரு படி யாக்கி திருவாணியும் தன் திருவாணி நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்தஸ்வரத்திலே குறிப்பிடும் அளவில் தான் மனோதித்தபடியே எம்பெருமான் கேள்ந்த அவனை கண்டு அகலங்காராதிகள் இல்லாத கீழ் வியாபித்து அதிலும் இல்லாத மூலப்பொருட்களுக்கும் அத்தமையும் வியாபித்து அதிலும் இருந்தான முத்தாத்மாவுக்கும் அதிலும் பெரிதான உன்னுடைய சங்கப்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாய் இருந்த நீ என்று பிள்ளான் சாய்கிறார். எம்பெருமான் தான் இந்த மகதகங்காரம் எல்லாத்தையும் வியாபித்து பெரிதா இருக்கிற பெரிய பாழ்னு சொல்லி மூலப்பிரதியா இருக்கான். பகவானே மூலப்பிரகிருதினா என்ன அர்த்தம்? மூலப்பிரகிருதி அந்தராத்மாவாய் இயக்கிறான். மூலப்பிரகிருதியை சரீரமாக உடையவனா இருக்கான். அதே மாதிரி அதே எம்பெருமான் தான் முத்தாத்மாவுக்கு மூலப்பிரகிருதியை சரீரமாக உடையவனாக எம்பெருமான் இருக்கான். மூலப்பிரகிருதி எம்பெருமானுக்கு சரீரம், மூலப்பிரகிருதியினால எம்பெருமான் சரீரனாக சரீரம் உடையவனாக இருக்கான். அதே போல முத்தாத்மாவும் எம்பெருமானுக்கு சரீரம். அதில் முத்தாத்மாவுக்கும் ஆத்மாவாக இருந்த நீ இதுவரைக்கும் நமக்கு குழப்பம் இல்லை. அப்புறம் ஒரு விஷயத்தாய்க்கிறார். அந்த முத்தாத்மாவை விட பெருசு பகவானுடைய சங்கல்ப ஞானம், பகவானுடைய ஞானம். அந்த ஞானத்துக்கும் ஆத்மாவா இருந்தது. இது பிள்ளானுடைய திவசி. எல்லாரும் காலக்ஷேபம் பண்றோம், சொல்றோம், சாத்மரை கம்பீரமா சொல்லிடுறோம். சுவாமி ஒரு கேள்வி கேட்டா பதில் கஷ்டம். கேள்வி என்னன்னா, சுவாமி தேசியன் நியாய சித்தாந்தத்துல சரீரம்னா என்னங்கிறது நிறைய லட்சணம் சொன்னார். கடைசியில் ஒரு சின்ன அழகா ததஸ்த லட்சணம் சரீரம்னா என்னன்னு தெரிஞ்சோம். எம்பெருமான் அவனுடைய ஞானம் இதை தவிர மீதியெல்லாம் சரீரம் என்கிற வகையில உண்டு. சரீரம் என்ன சுவாமினா? எனிதிங் அதர் தான் பகவான் அண்டி சிவபூத ஞானம் சரீரம். ஏன்னா அப்ப யாருக்காவது சரீரமா இருக்கும்? எப்படி ஜீவாத்மா பகவானுக்கு சரீரமா இருக்கும்? இது பிரகிருதி, இது பகவானுக்கு சரீரமா இருக்கும். அது ஜீவாத்மாவும் சரீரமாயிடும், பிரகிருதியுடைய டெலிவேட்டிஸும் சரீரமாக. அதே மாதிரி எம்பெருமானுடைய தர்மபூத ஞானம் இருக்கு, அது எம்பெருமானுக்கு சரீரம் ஆகாது. ஏன்னு கேட்டா, எத்தே சேத்தனத்தை எந்த திரவியம்னு அறிவுடைய ஒருவனுக்கு எந்த திரவியம்ல சரீரத்தையே டிஃபைன் பண்ணும். அப்படி அறிவாளதான் அறியப்பட வேண்டிய ஒருத்தனுடைய அறிவை அவருக்கே சரீரமாக சொல்வது என்பது அவ்வளவு ஒரு நியாயமான முறை. அத அந்த சரீர அந்த அவருடைய ஞானத்தை ஞானத்தைட்டே அவரை டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஞானம் அவருடைய பாடின்னு சொல்றது உச்சிதம் இல்லையாகினால பகவானுடைய ஞானம் பகவானுக்கு சரீரம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஞானம் நமக்கு சரீரம் இல்லை, ஆனால் நம்ம ஞானம் பகவானுக்கு சரீரம். இதே நினைச்சது பகவான் அவருடைய ஞானம் ரெண்டு தவிர மீதியெல்லாம் யாருக்காவது சரீரமா இருக்கும். பகவான் அவருடைய ஞானத்தை விட வேறுபட்டது ஜீவாத்மா, அது பகவானுக்கு சரீரம். பகவானுடைய ஞானத்தை விட வேறுபட்டது ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம். நம்ம சம்பிரதாயத்தில் ஞானம் திரவியம், அதனால அவருக்கு சரீரம். மற்ற திரவியங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரம். அதனால தேசியம் சொன்னா சரீரம்னா நான் சொல்றேன் சர்வாத்மனா சுவாத்மா எல்லாம் கவலைப்படாது. பெருமாளுடைய சங்கல்பம் ஞானம் இதெல்லாம் சரீரம் என்கிற குருக்குலம் அப்படிங்கிற தடஸ்த லட்சணம் தாய்த்து அப்படி இருக்கும் பொழுது பிள்ளால் எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர் உங்களுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவா இருந்தேன்னு சொன்னார். அப்ப பிள்ளா நல்ல நினைக்கிறார் பகவானுடைய ஞானம் பகவானுக்கு சரீரம் நினைக்கிறார். அதெல்லாம் சரிப்பட்டு வராது மைண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிற பிள்ளான்னு சாதிக்கிறான். ஆனா பிள்ளாப்பா பகவத் விஷயத்துக்கும் பாஷ்யத்துக்கும் நேர முரண்பாடு வந்து இருப்பார் அப்படின்னு கச்ச கட்டி ஆனந்தப்படுவார் ஆச்சாரியர். கவனிச்சப்புறம் அது சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார் வியாக்கியானம் பண்றார். வாஸ்தவம் தான் அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம் எம்பெருமானுக்கு சரீரம் ஆகாது. ஆச்சாரியர் சொன்ன தடத்த லட்சணம் என்பது ஈஸ்வர தத்யானம் வெதிரித்தம் சர்வம் சரீரம். அதனால ஈஸ்வரன் அவருடைய ஞானம் என்று யாருக்கும் சரீரம் அப்படி இருக்கிறதே இல்லாமல் என்று சாதிச்சார். இல்லாத இந்த இடத்துல சரீரத்துக்கு ரசிப்ரோகராக பிரதிசம்பந்தியான ஆத்மான்னு சொல்லல நிர்வாகம் பண்றதுன்னு சொல்லிட்டார். அதனால் நிர்வாகம் நிர்வாகம்னா அதை கண்ட்ரோல் பண்றோம். அந்த அளவுல சரீரம் எம்பெருமான் தன்னுடைய ஞானத்தை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடியனால எம்பெருமான் அதை நிர்வாகம் பண்றதுனால நிர்வாகங்கள் என்கிற அர்த்தத்தில் ஆத்மசித்தப்படுத்தியிருக்காரு சொல்லி பண்ணியிருந்தால் பிள்ளாருக்கும் சிபாஷ்ய சுத்திகளுக்கும் முரண்பாடு. இது ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாத அளவுலாம் காமிச்சு அப்பேற்பட்ட சாட்சாத் சுவாமியினுடைய அவதார தினம் எம்பெருமானார் அவதார தினமாகவே ஆயிடு. அந்த சித்திரையில் திருவாரூரை அவதரித்து அவர் சாட்சாத் சுவாமி வந்து ரெண்டு பேர் சொல்றார் சாட்சாத்தே சன்னியாசம் அளித்தார். அதுக்கு அந்த திருமணம் கிரகஸ்தாசிரமத்துக்கே போகாம சாட்சாத் நேர சன்னியாசம் என்றார். அப்புறம் வர போறாருங்கிறத சுவாமி தேசியம் கழிச்சு தான் ஜெகதி வெள்ளா தெய்வா கட்சி திகாசித சம்ஸ்கிருதி என்று சாட்சாத் சுவாமியுடைய அவதாரத்தை முன்கூட்டியே தன்னுடைய ரகசியத்தை தாக்க பிரணித் பண்ணி வந்தார்னு சொல்லி பேர்புடைய ஏற்றம் பெற்ற சாட்சாத் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் பல காலம் எழுந்திருந்து அவதரித்து நினைப்பில் பல காலம் எழுந்திருந்து ஸ்ரீரங்கத்தில் அதன்பிலே ரொம்ப ஈடுபட்டு வடுவூருடைய அழகான எழுந்துட்டு வடுவூரில் வந்து சக்கரவர்த்திக்கு வந்து வார்த்தை இருந்தார். விஷயம் வியாக்கியானத்தில் ஒவ்வொரு பத்தையும் சுருக்கி தங்கள் ஆச்சாரிய பெருமா சுவாமி அதனால அப்பேற்பட்ட மகோபகாரம் பண்ணி பகவத் பிள்ளானுடைய வியாக்கியானத்தின் பாவத்தை எடுத்து காண்பித்து அதில் சந்தேகங்கள் முரண்பாடு மூலம்தான் இது விளக்கம் அதன் தானே சப்தா தெரிஞ்சு சப்தத்துக்காக திருவாரூர் பதங்களுக்கு அர்த்தம் ஆரம்பிச்சு இப்படி மகோபகாரம் பண்ணியது. அவர் மேல்நாட்டிலேருந்து என்னுள்ளதாக சில பேருந்து தமிழில் கொஞ்சம் கட்டம் ஆகினால் இந்த தமிழ் சந்தியை கூட ஈண்டாவாக இருந்து வந்தது. அதை கூட பொறுமையாக விளக்கி அறிவிச்சு உண்மையிலேயே நம்ம சம்பிரதாயத்தில் சாட்சாத் சுவாமிக்கு நாம் எவ்வளோ செய்யணுமோ அவ்வளவு செய்யலை. அந்த திருவாயுமொழி பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணுறதா அந்த சாட்சாத் சுவாமி எழுபத்திலாவது அப்படி வச்சு நம்ம பெரியவாழ்லாம் அனுபவிச்சோம். இப்போ அந்த முறையை குறைஞ்சிட்டு வருது. அதோ பகவத் அனுபவத்தெல்லாம் அவங்களுக்குலாம் அது கிடச்சிது சாட்சாத் சுவாமி ஆக்கி அவங்களோட சேர்க்கிறது வேறுபட்ட மகோபகாரம் என்னவருக்கு நாம் ஏற்றி மனத்தை ஞாய விளக்கின்னு சொல்லி வரை போற்றி உழைப்பதும் புந்தியில் கொள்வதும் போற்றி உழப்பதும் புந்தியில் கொள்வதும் சாட்சி உழைப்பதும் சற்றல்லவோ உண்ணம் பெற்றதற்கேன்னு அவர் ரொம்ப கடமைப்பட்டோம். அந்த சாட்சாத் பகவதொழி வியாக்கியானம் என்னன்னு கேட்டால் திருவாயுமொழி வியாக்கியானங்கள் சொல்லும்பொழுது சாட்சாத் சுவாமி வியாக்கியானத்தை லிஸ்டில் சேர்க்கறது கூட எனக்கு தெரியாது. பாப்புலாரிட்டி இல்லாதான் தெரியுது. ஆனால் அது எவ்வளவு பெரிய விஷயங்கள் அற்புதமாக சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது பார்த்தவங்களால் தான் பிடிக்கும். அப்படி அதை வந்து ரொம்ப தடத்தலாக தான் இப்படி நம்பில்லை அறிவிச்சவர்கள் நம்பில்லை எங்கேயான அர்த்தம் அழகாக சாட்சியெல்லாம் ஈட்டுன்றது எடுத்துட்டாங்க. நஞ்சீர் உரைக்கு சேரும் நஞ்சீரிய உரைகாரை இப்படி அறிவிச்சிருந்தால் உரைகாரர்கள் அது வந்து யாருக்கு பிரதிபத்தோட ஆத்மகுட பரிபூர்ணமாக இருக்கிறது. அது ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலத்தில் அம்மா மண்டபத்தில் தான் அமைச்சாங்க. அப்புறம் சுவாமிகிட்ட உள்ள பொறாமைனாலே தெரியும் ஒரு ரவுடிய தாதா இருந்துச்சுடைய காட்டில் சுவாமி சீதா மாடுற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணவன் உடனே சுவாமி அவனை கோபிச்சுட்டு அவன் மேற்கு நோக்கி போயிட்டார். அவர் அங்கேயும் வந்து தொடர்பு பண்ணான், அங்கிருந்தும் மேற்கு நோக்கி போனார். அங்கேயிருந்து வந்துடுவோனா எப்படி கிராம முகூர்த்தத்திலிருந்து சூரியோதயம் வரைக்கும் நடந்தது. அந்த தொந்தரவு பண்ணவன் தாதா கேட்டான், சாமி உனக்கு கோபம் வர்றது ரெண்டு வார்த்தை திட்டமாட்டியா அப்படின்னு அழுத்து போய் கேட்டான். சுவாமி சாச்சார் அவனை எதுக்குள்ள திட்டணும், எந்த எந்தருமா ரங்கநாதன் என்ன காவேரியில் வந்து அனுஷ்டானம் பண்ணணும்னு தோண வச்சார். அவன் தான் உன்னையும் அனுப்பிச்சு உன்னை திட்டி பயிர்ல அவனை தான் திட்டணும், அவனை திட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலில் விட்டு தெரிவிச்சாரு. பணம் கொடுத்து ஒரு அவமானப்படுத்துறேன் நான் பாதியில், அதுக்கு நான் ஏமாந்து போய் ஒன்றுட்டேன். சுவாமி இனிமே தேவனை நான் தான் பாதுகாத்து ஒரு பைக்கிட்ட வர முடியாதுன்னு சுவாமி அனுஷ்டாங்கிறது முதல்ல ஒன்றும் அவனை காப்பாங்க. பெரிய டிம்பர் மச்சன்ங்கிற அதையே பணம் வச்சிருந்தான், அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு சுவாமி கிட்ட வந்து கேட்டேன். சொன்ன எனக்கு எந்த கூட சாமி அதுக்கு காவேரியில் கொடுத்துருந்தேன். காவேரியில் கொடுத்துருந்தோட மயோர் இப்படி சொல்றாரே, இவ்வளோ பணத்தை காவேரியா போட்டு இப்படியா சொல்லுவார் அப்படின்னு கேட்டான். சுவாமி சிஷியாக இருக்கிறது கூட அவர் சொன்னார். அதை எந்த இடத்துல அவரை சந்திச்சு அம்மா மண்டபம் அந்த மண்டபம் ரொம்ப சிசிலமாயிருக்கு, காவேரியில் கொடுத்துனா மண்டபத்தை ரிப்பேஸ் சுவாமி திருவிழா பார்த்தான். அப்புறம் அம்மா மண்டபத்தை அவன் சீரு செஞ்சுதாக ஒரு வரலாறு சுரிஷ்டா விஞ்ஞானம் அதிகாரம் அதில் இருக்கிறபடியே இருந்தாச்சார். அவருடைய கிரந்தங்கள் அவருடைய அனுஷ்டானம் அவர் அடிச்சு அதையெல்லாம் அவங்களுக்கு நினைச்சு பார்த்து பாக்கி ஆகையினால அந்த சுவாமி விடுவிலே இருந்ததுனால்தான் அங்கெல்லாம் பகிர்ந்துச்சு தன் வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணார். அதெல்லாம் நிறைய பெரியவாள் விடுவில் மாதிரி பேசுகிறேன். திருப்பணம் பேசினே விடுவில் கேள்வி ராமனு சன்னதியில் உட்காந்து கற்பாராமிதான் பார்த்துக்கிட்டு சிரித்து அக்ஷாத் சுவாமி உட்காந்த இடம் இந்த இடம் அங்கெல்லாம் உட்காந்து அக்ஷாத் ஜெபிச்சார். அம்மா சுவாமி சாதிக்கிறார். அப்புறம் பின்னாடி அடியிருந்து அடி பிராமன் அங்கெல்லாம் இருக்கு. திருவாய்ப்பை ஆயிரத்தி முப்பத்தி பாட்டு சமஸ்கிருத ஸ்லோகமாக இருக்கார். திருத்தாவை பண்ணாதனால கடைசி ஈ காலத்திலேயாவது விழுந்துருக்கோம். அப்பேற்பட்ட மாதிரிய நினைவார்த்தமான சீமுஷ்டாங்கிறார். சாட்சாத் சுவாமி மணிமண்டபம் இருக்கிறார். சாட்சாத் சுவாமி பிருந்தாவனம் விடுவா இருக்கு. அதே நலம் நல்ல நன்செயல் நடத்துள்ள இருக்கு. அதெல்லாம் அப்படியே போய் கருதவர்களாக வச்சுக்க மாட்டாங்க. புராணத்திலேயே சாட்சாத் சுவாமி நிறைய மண்டபமாக கேட்டாங்க. வேதபாட சுவாமி தேசியாச்சார சுவாமி அப்படின்னா அப்பேற்பட்ட சம்பாஷ்யம் எந்தோ மனசாட்சியே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் பேசியிருந்தார். நிறைய அளவில் பேசக்கூடாதோ அவர்களும் பேசிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னா புண்ணிய குருவம் மறந்தாச்சு. ஆச்சாரியாளர் யாரும் அந்த பாக்கியம் அவர் கடைசி எல்லாரும் சாட்சாத் சுவாமி பக்தியை வளர்த்து ஒரு அருள் செய்த கிரகத்தை சேமிச்சு